शिवान्वेङ्कटनाथार्यः कविताकीर्तिसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुदाहृदि अस्मद्भृतप्रायणम् நேற்று ஸ்லோகத்துல இந்த அதிகரணத்துல அதாவது அர்ச்சராதிகதிமார்க்கம் சில வித்தியைகள்ல படிக்கப்பட்டிருக்கு, பல வித்தியைகள்ல படிக்கப்படல. எந்த வித்தியைகள்ல படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்யா நிஷ்டர்களுக்கு உண்டிதான் அர்ச்சராதிமார்க்க பிரத்தியா. அதே மாதிரி அவாமத்திரம்தான் அந்த அர்ச்சராதிமார்க்க சிந்தனம் பண்ணணுமா, அந்த வழியாதான் பிரம்ம பிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு நியமம் இருக்கா? அல்லது எல்லா பிரம்ம வித்யானுஷ்டாளுக்கும் இந்த அர்ச்சராதி மார்க்கம் உண்டு, அவளுக்கு நியமம் கிடையாது, எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு இடத்துல படிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா பிரம்ம வித்யானுஷ்டாளுக்கும் அர்ச்சராதி மார்க்கம் உண்டு, அத அனுசந்தானம் பண்ணியே ஆகணும் எல்லாரும் அப்படின்னு அநியமமா அப்படின்னுட்டு சந்தேகம் சென்று அதுல பூர்வபக்ஷி நியமம் தான் வர்த்தமா போயிடுமே, ஒரே பிரகடனத்துல ஒண்ணுதான் படிக்கப்பட்டிருக்கு இல்ல ரெண்டு பிரகடனம் தான் படிக்கப்பட்டிருக்கு, இதுனா எல்லாத்துக்கும் சமானம்னாக்கா ஒரே இடத்துல சொன்னாலே போருமே, பல இடத்துல சொல்ல வேண்டாமே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆட்சேபம் பண்ணி அதெல்லாம் இல்ல. ஏன்னா பஞ்சாக்னி வித்தியில இந்த மாதிரி பஞ்சாக்னி வித்யா நிஷ்டன் என்ன, அதே மாதிரி சர்வ பிரம்ம வித்யா நிஷ்டால் என்ன, எல்லாருக்குமே இந்த அர்ச்சராதி மார்க்கம் உண்டு, அது வழியாதான் பிரம்ம பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கறத ஸ்ருதிய கொண்டு சாதிச்சுட்ட. ஸ்ருதி அதாவது சாம்பாக்கியோகனோட ஸ்ருதி, அந்த ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லிடுச்சு. ஏச்சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயத்தி பாசத்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா வித்யா நிஷ்டாலையும் சொல்றது. தது ஏ இத்தம் விதுகு அப்படின்னு பஞ்சாக்னி வித்யானுஷ்டால சொன்னது, அப்படின்னா சொன்னதுனால இந்த அனைத்து வித்யானுஷ்டாலுக்கும் அது உண்டு, அதனால பஞ்சாக்னி வித்யில தான் இந்த அர்ச்சராதி மார்க்கமே விதிக்கப்படுறது. மீதி எல்லாத்திலையும் சொல்லப்பட்டதெல்லாம் அனுவாதம் மாத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப என்ன கேள்வி வருது, அது வந்துட்டு போட்டோம், இதுக்கு வந்து வேற ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னா இருக்கு. போன வாட்டி ஸ்ருதியை சொன்னும் போன ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகத்துல ஸ்மிருதி, ஸ்மிருதினாக்கா புராணம் பகவத்கீதை பாரதம் இத மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்றது. இப்ப இங்க பகவத்கீதை சொல்றது என சூத்திரக்காரர் சொல்லிட்டார், அனியம சர்வேஷாம் அயுர்வோத சப்த அனுமானாத்யாம், அனுமானம் அனுமானம்னாக்கா ஸ்மிருதிக்கு பேர். இவெல்லாம் என்ன பண்ண ரிஷிகள்லாம் வேதத்தை சாட்சாத்கரிச்சு எந்தெந்த இடத்துல இருக்கோ நமக்கு தேவையானது எது எது, வேதம்ன்றது சமுத்திரம், அதுல அனைத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது, அனைத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால எது நமக்கு முக்கியமாக தேவையோ அதை ஒன்று எடுத்துக்கணும், எது நமக்கு முக்கியமா தேவையோ அதை ஒன்று எடுத்துக்கணும், அத அந்த ஸ்மிருதிகள்லாம் நமக்கு சங்கிரகிச்சு. அதனாலதான் பாருங்க ஆன்மீகம் இருக்கு, ஆன்மீகம் ஐசிங்கர் சாட்சி ஆன்மீகம், திருமதி தேசியன் சாட்சி ஆன்மீகம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் கூட என்ன எத்தனையோ ஸ்மிருதிகள்ல எவ்வளவோ அபூர்வ விஷயங்கள் இருக்கு, அது அத்தனையும் நம்மளால அனுப்பிக்க முடியாது. அதனால நம்ம ஆச்சாரியம் எல்லாம் என்னன்னா அதையும் சங்கிரகிச்சு நமக்கு எது வேணுமோ அதை சொல்லிக் கொடுக்கிறோம். அதனால இந்த ஸ்மிருதிகள், அந்த ஸ்மிருதிகள் பிரதானமானது எம்பெருமானே சாய்ச்சது, எம்பெருமானே சாய்ச்சது. எம்பெருமான் என்ன பண்ணிட்டான் பகவான் எது அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான், அப்போ எட்டாவது அத்தியாயத்துல சில விஷயங்கள் எல்லாம் சொல்றான். இந்த அர்ச்சராதி மார்க்கம் யாரா இருக்கிறது உண்டு எப்படி உண்டு அதெல்லாம் நிறைய சொல்றான் பகவான். அது சொல்ற சமயத்துல அந்த வாக்கியங்களை பார்த்தோம்னாக்கா எல்லாருக்கும் தான் உண்டு, இது எல்லா வித்யா நிஷ்டாளுக்கும் இது உண்டு. ஒரு பட்சி சொல்ற மாதிரி சில பேருக்கு மொத்தம் உள்ளது கிடையாது, எல்லா பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் அது உண்டு அப்படிங்கறத பெருமாள் சொல்ற. ஏன்னா பெருமாள் என்ன பண்ண அப்படின்னாக்கா அக்னிர் ஜோதிரக சுக்ரஹ ஷண்மாசா உத்தராயணம் அப்படின்ட்டு பிரம்மத்து கிழக்கு. அப்புறம் தோமோராத்திரிஸ்ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாயனம் அப்படின்ட்டு இது வந்து இவா இருக்கு. இந்த சொர்க்கங்கள்லாம் போறா பாருங்க, அப்பிரமித்துக்கள் ஆனால் இஷ்டாதிகாரிகள் யாகம் எல்லாம் அனுட்டிக்கிறவா, யாகம் எல்லாம் அனுட்டிக்கிறவா, அவளுகள்லாம் தூம மார்க்கம், தூமயானம் பித்ருயானம், தூமயானம் பித்ருயானம் அதெல்லாம் சொல்றது. இது வந்து அந்த பித்ருயானத்தையோ தேவயானத்தையோ யாரு சிந்தனை பண்றாளோ, யாரு தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கு மோகம் வராது, மோகம் வராது. சொல்ற பெருமாளே நான் இது சுதி பார்த்த ஜானன்னு யோகி முக்கியதி கச்சன. ஹே அர்ஜுனா பார்த்தா நைதே ஸ்ருதி, ஸ்ருதினாக்க மார்க்கம் அர்த்தம். ஏதே ஸ்ருதி ரெண்டு மார்க்கங்கள், ஒன்னு தேவையான மார்க்கம் இன்னொன்னு பித்ரியான மார்க்கம். இந்த ரெண்டு மார்க்கத்தையும் ஜானன்னு யார் தெரிஞ்சுட்டாளோ அவ தெரிஞ்சுட்டு யோகி முஷ்யதி கஷ்டன ந கஷ்டன, எந்த ஒரு யோகியும் மோகிக்க மாட்டான். அதனால என்ன ஆயிடுச்சுப்போ அச்சுராஜ மார்க்கத்தினால போறவா திரும்பி வரமாட்டா. தத்திரப்பிரயாத்தாகச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனாக, அந்த பிரம்ம வித்துக்கள்லாம் இந்த மார்க்கத்துல அச்சுராதி மார்க்கத்துல போனோம்னாக்கா பிரம்மத்தை அடைஞ்சிருவா. அங்க பிரம்ம வித்தம்தான் இருக்கு, பஞ்சாக்கி வித்யானுஷ்டன், புகோதர வித்யானுஷ்டன், பரிலிங்க வித்யானுஷ்டன் சொல்லல, அனைத்து வித்யானுஷ்டாளுக்கும் அந்த இது உண்டு. பிரம்ம பிராப்திங்கிறது அரசியலாதி மார்க்கத்தினால உண்டு அப்படின்னு இருக்குது. அதனால அத அப்படியேதான் சொல்லணும். பெருமாள் சொல்லிட்டார், அவனும் சுதிஸ்மிருதியில் மமை வாக்கியம் சொன்னவன். இது விஷ்ணுதர்மோத்திரத்தில் இருக்கு, சுதிஸ்மிருதியில் மமை வாக்கான்ட்டு எம்பெருமானே சொன்னான். அப்படி சொன்னாக்க அவன் சொன்ன வாக்கியங்கள் தான் இவைகள் தான், அனைத்து சுதிகளையும் அவன் கிரகிச்சென்று அதுல வேண்டியதை நமக்கு உபதேசிக்கிறான் இம்பிரமான். விபஷ்சித் அபிஹீதயா ஜெகதிண்டா நிராகதவதீதயே நிகம சௌத தீபஸ்ரீயா விபஷ்சித் அபிஹீதயா ஜெகதி கீதையாம் தம் தமஹா. இது தயாசதகத்துல சொல்ற சுவாமி. அதுல நிகம சௌத தீபஸ்ரீயா, நிகம சௌதம்னா உபனிஷத், அது பிரகாசிக்கிற தீபம், அந்த ஐஸ்வர்யம் ஞானம் அதை கொண்டு. அதுவும் எப்படி விபஷ்சித் அபிஹீதயா, எல்லா ரிஷிகளும் யோகிகளும் அங்கீகரிச்சது. பெருமாள் அவன் சர்வஜன், சர்வசக்தன், சத்துதங்கத்தன், அவன் எப்படி வேணாலும் சொல்லலாம், எத்தனாலும் மாத்தி சொல்லலாம், ஆனா மாத்தி சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னாக்க ஒரே வாழ்தான் சொல்லுவான். அதுவும் யோகிகள்லாம் எப்படி ஒத்துண்டாடோ, ஞானிகள்லாம் எப்படி ஒத்துண்டாடோ, ரிஷிகள்லாம் எப்படி ஒத்துண்டாடோ அப்படிதான் பகவான் சொல்லுவான். அதுக்கு விரோதமா சொல்ல மாட்டான். அத சொல்லி ஜெகதி அந்தயா அந்தந்தமாக கீதையா நிராகரித்து, அதாவது இந்த பிரபஞ்சத்துல அந்தகாரம் இருக்கு, தமோந்தகாரம் தமசு, நமக்கு தமோ குணம் இருக்கணும், அதனாலதான் நம்ம வெளியே தப்பு பண்ணிட்டு அந்த அந்தகாரத்தை போக்குடிக்கணும், அது ஞானீக நாசியம். அதனால பகவான் ஞானத்தை கீதைங்கிற ஒரு வியாஜத்தை கொண்டு, யுத்தங்கிற ஒரு வியாதத்தை கொண்டு, அர்ஜுனன்ற ஒரு சிஷ்யனாக வியாதத்தை கொண்டு இந்த லோகத்து அனைத்துக்குமே எம்பெருமான் உபதேசித்தான். அதனால நமக்கு அஜ்ஞானம் போனது. ஆகவே இவன் எம்பெருமான் சொல்றான், நைதேஸ்ரீ பார்த்தஜான யோகியும் முஷ்யதி கஷ்டன, எந்த யோகியும் மோகிக்கவே மாட்டான். இத வந்து சிந்தாமணமா, இது உபாதேயம், இது அனுபாதேயம். எது உபாதேயம்? அச்சிராது மார்க்கமானது எல்லாருக்கும் உபாதேயமா இருக்கு. அதே ஹேமா இருந்திருந்தாக்கா வந்து இந்த அச்சிராது மார்க்கு அது உபாதேயமா இருக்கு. அதே ஆகவே சமிக்கணும் நடுவுல வந்தது ஏதோ வாசல் இருக்கிறா புரியல. வந்து புரியல, அதாவது ஹேயமா இருக்கிற மார்க்கம் ஒண்ணு, அந்த மாதிரி உபாதேயமா இருக்கிற மார்க்கம் ஒண்ணு, ரெண்டுத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டு அத சிந்தனை பண்ணணும். என்ன அர்த்தம்? எது நமக்கு தேவையில்லையோ அதை சிந்தனை பண்ணி இதை நமக்கு வேண்டாம், இதை விட்டுடணும் அப்படின்னு தியாஜ்யமான விஷயம், விட வேண்டிய விஷயம். அது மாதிரி இது எனக்கு தேவை, உபாதேயம். எது உபாதேயம் அப்படின்னா இந்த அர்ச்சிராதி மார்க்கு நமக்கு உபாதேயம். ஏன்னா நம்ம எல்லாம் யோகிகள், பிரபஞ்சா நமக்கு அல்ப விஷயங்கள்லயே ஈடுபாடு வரக்கூடாது, யாரும் வராது, அத்தனையும் வராது. அந்த வரைக்கும் அத்தனையும் நமக்கு எல்லாமே வேண்டாம். வேதம் எவ்வளவோ பிரச்சு, அத எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படுறது, அனைத்துமே நம்ம எடுத்துக்கிறோம். தெரியாதவர் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடையிருப்பான். எது பரதத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய வேதமோ அத்த உண்டு எடுத்துட்டுதான் பெரியாழ்வார் பொற்கிழிய சம்பாதிச்ச. அவருடைய உத்தேசம் பணம் இல்லை, அந்த பொற்கிழிய எடுத்துக்கிறது அவருக்கு இஷ்டம் இல்லை. அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா பரதத்துவத்தை நிரூபிக்கணும். பரதத்துவத்தை நிரூபிச்சார், அதுதான் அவருக்கு சித்தாந்தம். அந்த பரதேவதா பாரம்யம்ன்றது தேவை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால அதை அங்க சொல்ற வேண்டிய வேதங்கள் அந்த மாதிரி நமக்கு சொர்க்கம் இந்த ஐஸ்வர்யங்கள் இவைகள்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதை வச்சு நாம என்ன பண்ண போறோம்? எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆகவே அந்த சொர்க்காதி சுகங்கள் எல்லாம் விட்டுடணும். அதுக்குதான் மார்க்கம் இந்த தூமாதி மார்க்கம் பித்ரியானம். அது நமக்கு ஹேயம், அது தியாஜ்யம். அந்த சிந்தனை வேணும். எனக்கு தியாஜ்யமானது இந்த பித்ரியானம், எனக்கு உபாதேயமானது இந்த தேவயானம் ஆகிற அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். அந்த மாதிரி சிந்தனை பண்ணி அதை தெரிஞ்சிருந்தாக்கா இந்த ரெண்டு மார்க்கங்கள் நைதே ஸ்ருதி பார்த்த ஞானன்னு யோகி முக்கியதி கஷ்டன, எந்த யோகியும் ஞானியும் மயங்கவே மாட்டான், மோகிக்க மாட்டானா என்ன அர்த்தம்? அஞ்ஞானம் வராது. ஒரு நல்ல மார்க்கம் கிடைக்கிறது, அந்த நல்ல மார்க்கத்துல போகச்ச கெட்ட மார்க்கத்துல ஏன் போக போறான்? போகவே மாட்டான், அவனுக்கு அந்த சிந்தனையே வராது. அதனால பெருமாள் அதை சொல்லிட்டார். பெருமாள் சொல்லிடவே என்னாகும்? நம்ம யாருமே கெட்ட மார்க்கத்துல போகக்கூடாது, நல்ல மார்க்கத்துல தான் போனோம். நாம எல்லாரும் பிரபண்ணாள், அமாரி பக்தியோக நிஷ்டாள், பிரம்ம வித்யா நிஷ்டாள், அனைவருக்குமே இந்த அர்ச்சிராதி மார்க்கம்ன்றது உண்டு. அர்ச்சிராதி மார்க்கத்தை சிந்தனமும் எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் அச்சிராதி மார்க்கத்தை அவசியம் சிந்தனை பண்ணணும். ஏன்னா அந்த மார்க்கத்தினால்தான் நமக்கு பலன் பிராப்தி. அது சொல்லிட்டே இருக்கு. அந்த பெருமாளே நமக்கு உபதேசிச்சிருக்க, பெருமாள் உபதேசிக்கவே அவர் அனைத்தையும் அப்பயே தானே ஏத்துக்கணும். அதனால எம்பெருமானே சொல்லிட்டான். இதுதான் ஸ்மிருதி பிரமாணம். அது மட்டுமா, நமக்கு இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எவ்வளவோ வாசிச்சிருப்போம், ஆனா பூம வித்தியில வரும் பூமா சம்பிரதாயம் மத்தியபிரதேசம் சூத்திரம் வாசிச்சிருக்கோம். முதல் அத்தியாயத்துல மூணாம் பாகத்துல இரண்டாவது அதிகரணம் பூமா அதிகரணம். அதுல நாரதர் சொல்ற, நாரதர் வந்து சனத்குமார் கிட்ட போய் சொல்ற, நான் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் புராணம் இதிகாசம் தர்மசாஸ்திரங்கள் மீமாம்சா நியாயம் எல்லாத்தையும் நான் வாசிச்சுட்டேன், எல்லாத்தையும் வாசிச்சேன், ஆனால் நான் மந்திர விதேவஸ்மி, நான் ஆத்மவேத்தி, எனக்கு மந்திரம்லாம் தெரியும், அர்த்தம் தெரியறது, ஆனால் எனக்கு ஆத்ம ஞானம் வரல, ஆத்ம ஞானம் வரல. நம்மளவால் கூட அது மாதிரிதான் நிறைய இருக்கு, நாம எல்லாம் கூட நிறைய வாசிக்கிறோம், நமக்கு தெரியறது எம்பெருமானே பாதேவத்தை, அவனை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் கூடாது. அதே மாதிரியாக பாகவதால் இன்னும் பரதேவத்தை பெருமான காட்டில் வசதி நமக்கு பாகவதால் பாகவத அபிசாரமையும் பெறக்கூடாது, பாகவத அபிசாரமையும் பெறக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த மூணாம் நாலாம் பாகத்துல கடைசி அதிகம் அதை சொல்ல போறேன். அதனால அந்த மாதிரி எல்லாம் தெரியுது, ஆனாலும் தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து அனுஷ்டானத்துல கொண்டு வரலையே, நமக்கு விசதமா எந்த அர்த்தமும் புரியல. விசதமா அர்த்தம் புரியலன்னு என்ன அர்த்தம், நமக்கு படிச்சிருக்குமே தவிர்த்து அதனுடைய சூக்ம அர்த்தங்கள் எதுவுமே நமக்கு தெரியல. எது சூக்ஷ்மம் எது ஸ்தூலம் எதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும், விசதமும் தெரியல அவிசதமும் தெரியல. இல்லாத போனாக்கா அந்த கணக்கு தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள சண்டை வராது, கோபமே வராது, யாருக்குமே எல்லாரும் ஆனந்தமா பேசிட்டு இருப்போம், யாரை பார்த்தாலும் பேசிட்டு இருப்போம், யாரை பார்த்தாலும் சந்தோஷப்படுவோம். ஒருத்தர் பெருமாளை சேவிக்கிறார், இப்போ ஊரடங்கு இங்க லாக்டவுன், பெருமாளையே சேவிக்க முடியாது, ஆனால் சில வேண்டியவெல்லாம் என்ன பண்றா, அவளுக்கு பிடிச்ச பட்டர் அவளுக்கு பிடிச்ச பிரிக்க பிரிச்சா இருக்கா இல்ல பெரியவன்ட்டு யாரையோ பிடிச்சி உள்ள போய் அவர் சேஷ்டரா, எனக்கு யாரையும் தெரியாது, அப்படி தெரிஞ்சா கூட நான் கேட்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா என்னதுக்கு அவளை சங்கடப்படுத்தணும், அவ அழைச்சின்னு போனா அவள்கிட்ட தாட்சியம் பார்க்கணும், எத்தனை யோசிச்சிருந்தேன். அவ சேவிச்சாலேன்றதுக்கோசரம் நிஜமா சொல்றேன், அவ அவன் சேவிச்சா நான் சேவிக்கலான் அப்படின்னு புறாம கிடையாது. ஏன்னா எங்காவது புறமா இருக்கேன் சாதுக்கிறான், அப்படியே திருப்பதியில ஆண்டவன் அப்பப்போ கொடுத்த இரண்டு கர்ப்பம் மூர்த்தி, இரண்டு கர்ப்பம் தான், இரண்டு கர்ப்பம் என்ன இருக்கும், திருமுகமே இருக்காது, திருமணம் அப்படியே உடனடியா ஓடி கொண்டு ஓடி கொண்டே இருப்பார், உருவாங்கல் மாதிரி பெருசு பெருசா இருப்பார். அந்த மாதிரி நிறைய பெருமாள் ஒரு 80-85 பெருமாள் திருப்பதியில் ஆட இருக்கார். இப்போ காஞ்சிபுரத்துல ஒரு க்ஷேத்திரம் 12 பெருமாள் ஆட பண்ணி வச்சிருக்கேன், அந்த பெருமாளை நிச்சயப்படி நான் ஆராதனை பண்றேன், அந்த பெருமாளை நிச்சயப்படி சேவிக்கிறேன், அவர் என்ன கடாட்சிக்கிறேன், நான் கண்ணால அவரை பாக்குறேன், அவர் என்ன ஆனந்தமா கடாட்சிக்கிறார், நித்தியப்படி என் சக்திக்கு அர்ஜன் பார்த்து சாப்பிக்கிறேன், ஒரு நாள் பழமோ பாலோ ஏதாவது சாப்பிக்கிறேன், எனக்கு ஆனந்தமா இருக்கு. இது போதும். இப்ப என்னன்னா, ஆனா லோகத்துல அப்படி இல்லை சிந்தனை, நான் வந்து உத்தமன் சொல்லிக்கல, ஆனா அதே எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி படுத்து எடுத்து போறதெல்லாம் பிடிக்காது, எதுக்கு கஷ்டப்பட்டு போனோம், அவளை எதுக்கு படுத்தணும், அப்படிலாம் ஒரு சின்ன விட்டுருப்போம். எதுக்கு சொல்லவனே, இந்த போட்டி பொறாம எல்லாம் நமக்கு ஞானம் விசதமா இல்லை, வாசிச்சிருக்கோம், நமக்கு வாசிச்சிருக்குமே தவிர்த்து நடைமுறையில கொண்டு வர்றதுக்கு நமக்கு தெம்பு இல்லை, சக்தி இல்லை, அந்த பக்குவமே நமக்கு இல்லை. பக்குவமே நமக்கு இல்லாததுனால நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நிறைய தவறா சொல்லுவோம், தவறா நடந்தது. அதனால பிரமாணம் என்ன பண்றாருனாக்கா, நம்ம என்னென்ன வாசிச்சோமோ அதெல்லாத்தையும் விசதமோ அவிசதமோ அதெல்லாம் பண்றோம், அவிசதமா இருக்கிறத நமக்கு விசதமாக்குறான், அதாவது நமக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கிறான், அவனே சாட்சாத்தா புரிய வைக்கிறான். பகவத்கீதை அது மாதிரி வராக அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் நிறைய புரிய வைக்கிறான். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள் சமிதைகள் பகத் சாஸ்திரங்கள் அத்தை கொண்டு புரிய வைக்கிறான். இன்னொன்னு ஆச்சாரியால கொண்டு நமக்கு புரிய வைக்கிறான். தானே ஆச்சாரியனாகவும் வந்திருக்கிறான். எப்படி நடக்கிறது? அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்திரமாக நமக்கு எது எது பரம உபாதேயமா இருக்கோ அது அத்தனையும் சொல்லிக் கொடுக்கிறான். எது உபாதேயமோ அதை எடுத்துக்கோங்க. எது ஹேயம் வியாத்தியம் அதை அப்படியே தந்துடும். நமக்கு அது தேவையில்லை. நமக்கு அது தேவையே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா தேவையில்லாதத தூக்கி தூக்கி வச்சு என்ன பிரயோஜனம்? தேவையில்லாத தூக்கி வச்சுக்கணும் நமக்கு பிரயோஜனமே கிடையாது. அதனால இந்த மாதிரி தியாஜ்யமான விஷயத்தை உட்படும்போ தேசியனோட அழைக்க சொல்றேன் பார்க்கல அந்த கணக்கு இல்ல. நான் வந்து எம்பரமான சாட்சிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். மகான்கள்லாம் எனக்கு எதை சொல்லி அனுகிரகித்தாலோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல எந்த எந்த இடத்துல நான் ஸ்பஷ்டமா சொன்னனோ அதை ஸ்பஷ்டமா ஏற்றுக்கோங்க. எதை நான் வேணாம்னு சொன்னனோ அதை ஒத்துக்கொள்ள. எதை நான் தொட்டு கூட பார்க்கலையோ அதை அப்படியே ஒத்துக்கோ அதையும் நீங்க தொட்டு பார்க்காதீங்க. இது போற உங்களுக்கு எந்த ஞானம் ஏன்னாக்கா நமக்கு ஆச்சாரியாய் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கா. ஆச்சாரியாய் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கா. அதனால நமக்கு எது உபாதேயமோ அதையே எடுத்துக்கலாம். நமக்கு எது ஹேயமோ அது வேண்டியதில்லை. எம்பெருமான் பார்த்து பார்த்து அனுபவிக்கிறான். பெருமாள் எட்டாவது அத்தியாயத்துல அஞ்சாவது அத்தியாயினால எல்லாம் கஷ்டப்படுற பெருமாள் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கோசம் தானே அவதரிக்கிறேன். நான் எப்படி வந்திருக்கிறேன்? உங்களை மாதிரியே உடம்பிருக்கேன். உங்களோடு சேர்ந்து பழகிறேன். உங்களுக்கு என்னென்னமோ வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்களோ என்ன பத்தோடு ஒண்ணு பயணம்னா என்ன பாக்குறீங்களோ பத்தோடு ஒண்ணு பயணம்னா பார்த்து என்ன லோகத்துல எத்தனை சேதனங்கள் இருக்கோ அந்த மாதிரி என்ன பாக்குறீங்களே அது நியாயமா? அது தேவையில்லையா? சுவாமி சாய்க்கிற வரதராஜ மஞ்சாஸ்திர மத்தியே விரிஞ்சி சிவையோ விஹிதா அவதார சாதோ சீத சமதையா சசிதன்ன சித்திரம். சொன்னோம் அங்க சொல்ற லோகத்துல வந்து திருமூர்த்திகள் சொல்ற பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சமமா படிக்கப்பட்டிருக்கு. அதனால சக்கரம் வரல. இந்த மாதிரி மும்மூர்த்திகள் நடுவுல உன்னை வந்து எல்லாரும் அவன் ரெண்டு பேரும் சோமா எல்லாரும் பாக்குறான். அது என்ன பண்றது? மாயாவசே நமகராதி சரீரினம் துவாம் தானேவ பசியதி கரீசய தேசலோக. அதாவது இதெல்லாம் ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பெருமாள் மத்யாவதம் எடுத்தார், கூர்மாவதார் எடுத்தார், வராகவதார் எடுத்தார். அவன்லாம் என்னவா பார்த்தாலும் தெரியுமா, இது மீன், இது வராகம், இது வெறும் ஆமை. அப்படிதான் பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான யாரும் பார்க்கல. அவளுக்கு தெரியல, அவளுக்கு தெரியல அது. ஏன்னா அஞ்ஞானம் அப்படி தள்ளி விடுறது. அந்த மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. லோகத்தில் அஞ்ஞானம் இருக்கிறவர்கள் வந்து அப்படித்தான். அதனால பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார். நான் உங்க பக்கத்தில் வந்து நிக்கிறேன், என்ன வேணும்னு கேட்டாக்கா ஆனந்தமா சொல்லக்கூடாதா? எனக்கு முஷம் தான் வேணும் அப்படின்னு கேளுங்களேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரணே அப்படின்னு பெருமாள் சித்தமா எழுந்துள்ள இருக்கான். ஆனால் அவன்லாம் என்ன பண்றான்? எனக்கு பைசா கொடு, உத்தியோகம் கொடு, கல்யாணம் கொடு, வீடு கொடு, குழந்தை கொடு, திரும்பி கட்டணும். எனக்கு தெரிஞ்சு திருமலைக்கு வருவா, திருமலைக்கு வந்து அவ வந்து சாப்பிட்டுப்பா, நீங்களே சொல்லிருக்கா. பரீட்சைக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணுமோ அதை நான் உண்டியல போட்டு விடுறேன். நீ வந்து என்ன பாஸ் பண்ணாச்சு, நான் படிக்க மாட்டேன், பரீட்சை உங்க எழுத மாட்டேன், அந்த சீச மத்திரம் உண்டையில போட்டுக்கிறேன், ஆனா நீ எனக்கு பரீட்சைக்கு பாஸ் பண்ணாச்சு. என்ன விசித்திரம், இப்படிதான் நம்மளுடைய ஆசையை தான் வேண்டும். அதனால என்ன அர்த்தம், எம்பெருமான் இறங்கி இறங்கி வரான், நம்ம நமக்கு அப்படி அனுகிரகிக்கிறான், என்ன வேணுமோ சொல்லு, அது எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி நல்ல மார்க்கத்தை சொல்லி மோட்சத்தை காமிச்சு கொடுத்து தான் திருவடியை காமிச்சு கொடுத்து காலில் விழுந்துறேன் காலில் விழுந்துறேன் அப்படின்னு வேண்டறான், பெருமாள் வேண்டறான், அவன் கட்டளை இடல பிரார்த்திக்கிறான், அஞ்சலிங்க யாச்சமானா யாச்சமானா பிச்சிருக்கானா பெருமாள் யாசிக்கிறானா. அது வந்து ஸ்திரீகள், அந்த ஸ்திரீகள் குழந்தைங்க சேர்ப்பேர் வஸ்திரத்தெல்லாம் அபகரிச்சுட்டான், ஐயோ என் வஸ்திரம் என் வஸ்திரம் அப்படின்னு அழறான் வல்லன் குழு குழந்தை பெருமாள் அத்தனை வஸ்திரத்தையும் கையில் வச்சுட்டு இருக்கார். அந்த குந்த மரத்துல ஏறி உட்காந்து விட்டார், குந்த மரத்துல ஏறி உட்காந்து அதை பார்த்துட்டு இவன் என் வஸ்திரம் குழு வஸ்திரம் கேட்கிறார், கையை கோபங்கோ கொடுக்குறேன், கையை கூப்ப மாட்டேன்றா, கையை அப்படி கூப்பினான்னாக்கா அவ உடம்பெல்லாம் பார்த்துருவான் நான் பகவான் அப்படின்னு வெட்கமா, அவனுக்கு இந்த அல்ப உடம்பா முக்கியம் கோரிஷங்கள் தாய்க்கிறார், இதுவா தேவை. அதுவும் அவன் என்ன பண்ணானா அந்த மாதிரி கையை தூக்கினா எல்லாரும் கிருஷ்ணன் தன் உடம்ப பார்த்துருவோன்னு இவ இவ ஒரு கை அவ ஒரு கை ரெண்டு கையால அப்படி கூப்பிடலாம், ரெண்டு கையும் சேர்த்து கை கூப்பிடுற மாதிரி பண்றாளாம், அது மகா நிஷித்தமா. ஒரு கையால நமஸ்காரம் பண்ணக்கூடாதான், ஒரு கையால அஞ்சலி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணினாக்கா மகா பாபம், அந்த கையை வெற்றிடும் தர்மசாஸ்திரம் குருஷங்கர் எழுதியிருக்கார். நான் கொஞ்சம் அருள்மொழியில பார்த்தேன் இந்த காலத்துல, அதனால கையை வெட்டிப்படு அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம். ஐயோ இவங்கெல்லாம் இப்படி பண்றதுங்களே, பண்ண தப்பு நிறைய, இப்படியும் தப்பு வர பண்றதே கஷ்டப்பட்டுக்கிறேன், அதனால பெருமாள் ரெண்டு கையும் கூப்பிடுங்கோ, உத்தரத்துல ரெண்டு கையும் கூப்பிடுங்கோ, அப்ப நான் உங்களுக்கு இந்த வஸ்திரம் இல்ல மோட்சத்துக்கே கொடுக்கறேன் நான் அப்படின்னு பெருமாள் இறங்கி வர அஞ்சலின் யாச்சமான, எப்பேற்பட்ட சௌசீல்யம், எப்படிப்பட்ட வாத்சல்யம், எப்படிப்பட்ட சௌலபியம், இப்படிப்பட்டதற்கு ஞாபகங்கள். அதனால என் பெருமா நமக்கு எதையதெல்லாம் நமக்கு தெரியாதோ அதெல்லாம் அழகா விசதீகரணம் பண்றான், நல்லா சொல்லிக் கொடுக்கறான், விசதமா உபதேசம் பண்ணி இதெல்லாம் பண்றதுனால அனைத்து வித்யா நிட்டாளுக்கும் இது உண்டு. அது மட்டுமா எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கணும், இங்க கேவலம் இந்த மார்க்க சிந்தா உண்டு நினைக்காதீங்க, அர்த்தராஜ மார்க்கம் இருக்கே அதை உண்டுதான் இங்க சொல்றது அப்படின்னு நினைக்காதீங்க. அது மட்டுமில்ல, பிரம்மத்துக்கு பிரம்மத்தை நாம் அடையணும், பிரம்மத்தை அடையணும்னு என்னென்ன வேணும் அது அத்தனையும் சொல்ற அத்தனையுமே, அதாவது பிரம்மத்தை எது பிரம்மத்தை அடையறதுக்கு நாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்றது, அதாவது உடம்பு தேகாவசானம், உடம்பு முடிய போறது சூழ தேகம், சூழ தேகத்தை உடைத்து என்ன ஆகும், கர்மாக்கள்லாம் போயிடும், சாம்பராய அதிகரணத்துல அதை பார்த்தோம் போன அதிகரணத்துல. அதனால அந்த அதிகரணத்துல சொல்லப்பட்ட சூழ தேகங்களுடைய விடுதல், சூழ தேகத்தை விடணும், அப்போ புண்ணியபாப கர்மாக்களையும் அந்த சமயத்துல நாம விட்டுறோம், அதையும் சிந்தனை பண்ணணும், ஏன்னா அதுவும் பணமாச்சு. அது மட்டுமா புண்ணியபாபங்கள்லாம் நாம விட்டுறோம், புண்ணியபாபங்கள்லாம் விட்டுறோமே அது எங்க போறது, யாராருக்கு போறது, புண்ணியமானது தனக்கு சுகத்துக்கள்கிட்ட போகணும், பாபமோ தன்னுடைய சத்துருக்கள் இருக்காளே அவா கிட்ட போகணும், பிரியம் பிரியாள் அப்பிரியாள் அவா கிட்டலாம் அதெல்லாம் போகும். அப்படின்னா அந்த விஷயம் ஆன்மதிகளத்துல பார்த்தோம், அதையும் சொல்லுங்கோ. அது மட்டுமா இந்த அர்த்தராஜ மார்க்கத்தையும் பாருங்கோ, அதையும் சிந்தனை பண்ணுங்கோ. அது மாதிரி பிரஜாநதிய தாண்டணும், தாண்டிட்டு அங்க சூக்ம தேகத்தையும் விட்டுடணும். அதே மாதிரி பரியங்கத்துக்கு போய் சேர்த்து எம்பெருமானுடைய பக்கத்துல வே உட்காந்துக்கணும். எம்பெருமான் கேள்வி கேட்பான், அவனோட மடியில உட்காந்துக்கலாம் அல்லது பரியங்கத்துல போய் உட்காரணும். அப்ப பெருமாள் நம்மளை கேட்ப, கோசி நீ யார் அப்படின்னு கேட்ப. ஆமஸ்மி நான் நீயா இருக்கேன். என்ன அர்த்தம்? உனக்கு நான் சரீரமா இருக்கேன், எனக்கு நீ ஆத்மாவா இருக்க, அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சத்தியமா இருக்கேன், சத்தியமா இருக்கேன். நேற்று பிறந்து நான் எப்படி இருந்தேன்? பாப்பியா இருந்தேன். பாப்பாங்கிறனால நிறைய துக்கங்கள்லாம் அனுபவிச்சேன். சுகம் நினைச்சுட்டு அதுவும் துக்கம்தான். அப்படிப்பட்டதெல்லாம் நான் அனுபவிச்சேன். ஆனா இப்போ அனுகிரகத்தினால சத்தியமா ஆயிட்டேன் நான் அப்படின்லாம் இருக்கு. கௌசேரிக குணத்துல பரியங்க வித்தியில ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா சேவிக்க சேவிக்க நம்ம எல்லாரும் கர்மராசியால் நம்ம எல்லாருக்குமே ஆசை. எனக்கு என் பொண்டாட்டி பிடிக்கும், என் குழந்தைகளை பிடிக்கும், என் கிரகணிக்கு என்ன பிடிக்கும், என் குழந்தைகளை பிடிக்கும், என் குழந்தைகளுக்கு எங்க தன் அப்பா அம்மா பிடிக்கும். நம்ம குடும்பத்துல அப்படி எல்லாரும் பிடித்தான். அவன் அவளுக்கு அப்பா அம்மாவை, குழந்தைகளை, கிரகணிய, பர்த்தாவை பிடிச்சிக்கிறது சகஜம். ஆனால் இதெல்லாம் சேவிக்க சேவிக்க சேவிக்க சேவிக்க நாராயணா அப்படின்னு தோணும். தோணும் என்ன அடையனுடைய அழுத்தம் எப்படித்தான் நாராயணா எவ்வளவு ஆச்சரியம், எப்பேற்பட்ட மோட்சம் இது. எனக்கு எப்ப காலம் நான் உடனே சொல்லல, இன்னைக்கே கூட சொல்லல, எப்ப எனக்கு இந்த தேகம் முடியுமோ, ஏத தேக அவசானியமா உற்பத்தம் பிராப்பிய செய்யும். இதுதான் இந்த சிந்தனை நன்னா தோன்றது நமக்கு, உங்களுக்கும் தோணும் நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு அத்தியந்த உற்சாகத்தோட இன்னைக்கு மத்தியானம் பாடம் சொல்லுன்றேன். அப்ப கூட இதே வார்த்தையை சொன்ன உங்களை பத்தி தான். எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு ஆனந்தமா அவ கேட்கிற. ஏன் அப்படின்னாக்கா நம்ம நிச்சயப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். இவ்வளவு கஷ்டப்படுற சமயத்துல நமக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் விட்டு விட்டு, ஏன்னா நம்ம கர்த்தவியம் இந்த லோகத்துல நிறைய இருக்கு. ஒரு பொண்ணு பத்தினா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பாத்துக்கணும். அது மாதிரி அந்த குழந்தைக்கு பொன் குழந்தையா இருந்தா அது கல்யாணம் பண்ணிச்சு, அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும். பிள்ளை பிறந்தாருனாக்க பேரன் அவனுக்கு உடனே நானும் பண்ணணும், எல்லாத்துக்கும் நானும் போய் பண்ணணும். அதனால எதை எதை பண்ணணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகா பிரஸ்தானத்துக்கு போகணும், மகா பிரஸ்தானத்துக்கு போகணும். அதுதான் கிரமம். அதனால எதை தேவசானியமாம் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. பரிகரணம் சாராவே ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 356 சேவிச்சுட்டு இருக்கோம், 356 சேவிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எனக்கு 3 நாளா ஏதோ உடம்ப படுத்துறது, எனக்கு கொரோனா வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தாய்வாடலாம். அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கெல்லாம் கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தலையெல்லாம் ஏதோ படுத்துறதுன்னு ஒண்ணுமே இல்லை. வாக்கிங் போச்சே ஒண்ணுமே இல்லை. ஆத்திரையே உட்காந்துதான் தெரிகிறது. ஆனா இதோ ஆத்திரையே உட்காந்துருக்கேன், வாக்கிங் போகல, அதிகாரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கும். இவ்வளவு நாள் நான் சொன்னது எதை பத்தி? எந்தரமான் அவனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய பரிபூர்ண அனுகிரகம், தயா தயை என்ன, வாத்சல்யம் என்ன, சௌசல்யம் என்ன, சௌலத்தியம் என்ன, அர்ச்சராதிகதை என்ன, இதெல்லாம் தான் சிறச்சிட்டு. இது அத்தனையும் நம்ம சொல்ல சொல்ல மனசுல எவ்வளவு ஆனந்தம் வந்தாரு. அந்த வழியே எனக்கு தெரியல, சிந்தனையே இல்லை, தொண்டு அப்படி வலிக்கிறது. தினமும் பேசின என்ன பாராவடி சொல்லச்சோ, இது முடிஞ்ச உடனே கீதா பாஷ்யம் அதுவும் 40-45 நிமிஷம் சொல்லுவேன். அப்பெல்லாம் சொல்லச்ச ஒண்ணுமே தோணல, தொண்ட வழி தெரியல. இதான் நம்ம அத்தனை பேருக்கும், நம்ம எல்லாருக்கும் வயசாயிருக்கு. ஒருத்தருக்கு 50 இருக்கும், ஒருத்தருக்கு 60 இருக்கும், ஒருத்தர் 70 இருக்கும். நான் உங்களெல்லாம் சிஷ்யாளெல்லாம் நினைக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. என்ன காட்டும் நீங்க எல்லாம் உசந்தவாளா நினைக்கிறேன், உண்மையா சொல்றேன். நான் ஒரு தன்னடக்கம்னா இல்ல, எனக்கு தன்னடக்கமே கிடையாது. அதை உண்மையா சொல்றேன். நீங்க எல்லாம் எவ்வளவு உற்சுகாலா இருக்கீங்க. அதனால எதுக்கு சொல்லுவேன், இந்த சிந்தனை எல்லாம் வச்சு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நமக்கு எப்ப காலம் வருதோ அப்ப பகவான் ஆனந்தமா ஐஷன் போகணும், மோஷத்துனா ஐஷன் போகணும், வேற எதுக்கும் ஐஷன் போக வேண்டாம். அங்க போய் எம்பெருமானோட ஆனந்தமா இருக்கும், அதே ஆச்சாரியாளோட ஆனந்தமா அனுபவிக்கும், பாகவதாலும் சேர்ந்து இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற பரியந்தம் நிறைய தேசம், கோபம், தாபம், சின்ன சின்ன புலங்கல்கள் இவ்வளவு இருக்கு. அதனால நமக்கு தேவையில்லை. அதனால நமக்கு நல்லா இருக்கணும்னாக்க இந்த மோட்சம் தான். அதனாலதான் இவ்வளவு தூரம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு எம்பெருமானுடைய சௌசல்யத்தை பாத்துக்கோங்கோ, வாத்சல்யத்தை பாத்துக்கோங்கோ, சௌலபியத்தை பாத்துக்கோங்கோ, அவனுடைய கருண்யத்தை பாத்துக்கோங்கோ, அத்தனையும் தெரிஞ்சுட்டு நமக்கு ஹேயத்தை உள்ளாமே உபாதேயத்தை எடுத்துக்கலாம். எது உபாதேயம்னா இந்த அத்திராத மார்க்கம், புண்ணியபாபங்களுடைய போதல், அது எங்க போறது, அதே மாதிரி ஸ்தூல தேகத்தை விடுறது. பொதுவாகவே பாருங்க, நித்தியபடி கரெக்டாக எழுந்துக்கணும். எழுந்துட்டு ராத்திரி படுத்துக்க போற பர்யந்தம் அவன் என்ன பண்றோம், ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எப்பொழுது நமக்கு சிந்தனை போறது, காத்தால எழுந்துட்டு ராத்திரி படுத்துக்க போற பர்யந்தம், அதுக்கப்புறம் படுத்துக்கிச்ச காலனிட்டு படுத்துட்டவன் அப்படின்னு ஒரு ஆஸ்வாசம் வருது, ஒரு நிம்மதி வருது. ஏன், இந்த உடம்புனால படுத்துட்டோம், திருப்பி காத்தால ஏழு மணிக்கோ ஆறு மணிக்கோ எனக்கு அஞ்சரை மணிக்கு நோச்சு விட்டுருவேன், படத்தால வழக்கம் நாலரைக்கே எழுந்துருவேன் அந்த மாதிரி. அதனால அஞ்சு மணிக்கு எழுந்துதான் எழுந்துருவேன். அந்த அஞ்சாறு மணி நேரம் படுத்துக்கிறோம் இல்லையோ, இந்த உடம்புனால நாம ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை, எதுவுமே இல்லை, நிம்மதியா நம்ம விசிராந்தி பண்ணிக்கலாம், ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு காலநீட்டின்னு படுத்துட்டு வருவோம். காலநீட்டுண்டே படுத்துட்டு வருவோம். அந்த சமயத்தில் நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கு. ஏன்னா இந்த உடம்புனாலும் நம்ம எதுவும் பண்ண போறதில்லை, ஏன்னா இந்திரியங்களுக்கெல்லாம் ஓய்வு, உடம்புக்கும் ஓய்வு. அதனாலதான் கட்ட மாதிரி தூங்குறான் பாரு, அடிச்சா கூட எழுந்திருக்க மாட்டேன்றான். மாமப்பியகம்ன ஞாதவான், என்ன கூட நான் தெரிஞ்சுக்காம தூங்கினேன் அப்படின்றான். எழுந்த உடனே அந்த மாதிரி தோன்றோம், இந்த ஒரு நாள் தூங்குறதே ஒரு ஆனந்தமா இருக்கே. இந்த சோழ தேகத்தெல்லாம் விட்டுட்டு இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் காரியம் இல்லாம, அத மாதிரி இந்த உடம்பு இல்லாம, இந்த புண்ணியபாபங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆனந்தமா எம்பெருமான்கிட்ட போனாக்கா அது எவ்வளவு என்ன இருக்கும், ரொம்ப அற்புதமான அனுபவம். அதனால இதுதான் நமக்கு உபாதேயம். இவைகள்லாம் எப்பொழுதும் சிந்தனை பண்ணணும். வெறும் அர்த்தராஜ் மார்க்கம் உண்டு சிந்தனை பண்ணணும்னு சொன்னதே இல்லை, அர்த்தராஜ் மார்க்கம் உண்டு சிந்தனை இல்லை, எல்லா சிந்தனையும் வேணும். அதனாலதான் இத்தனை அதிகரணங்கள், அதாவது ஹானி சிந்தனம், உபாயன சிந்தனம், ஹானி அதிகரணத்துல ரெண்டு சொல்லி எடுத்தது. அது மாதிரி சாம்பிராய அதிகரணத்துல வந்து எங்க தேகத்தை எங்க புண்ணியபாபங்களை விடுறான் அப்படிங்கிறத அங்க சொல்லப்பட்டிருக்கு, எங்க வெட்டுறான்ட்டு அந்த சிந்தனையும் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அச்சிராதி மார்க்கம் அதுவும் சொல்லி ஆகணும். ஆகவே பிரஜாநதி ஏன் போனோம்னாக்கா யாரோட பேசணும், பிரஜாநதிகள் எப்படி தாண்டுவோம், அது மாதிரி சூக்ஷமான சரீரத்தை விடுவோம், அஞ்ஞானம் சர்வாத்தனா போயிடும், நல்ல ஞானம் விகசிச்சிடும், இவ்வளவு அழகா இருக்கு. இது அத்தனையும் சிந்தனை பண்ணணும், இது பிரம்ம வித்யானக்கு முக்கியம். ஆகவே இவன் பூர்வபட்சி சொன்னான் பாருங்களோ, இந்த மாதிரி எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் இது அப்படின்றது கிடையாது, எல்லா வித்யானக்காலுக்கும் இது உண்டு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல அதற்காக மனு தாய்க்கிறார். இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்களோ, ஹேயோ பாதேய மார்க்க ஜிதயம் உபதிஷன் முக்தி தாத்தா முமுக்ஷோஹோ யோகியஹ கச்சனை தத் சரணி யுகலவித் முஹ்யதே நேத்யகாயத் தஸ்மாத் அஸ்மாதிருஷாதீத்ய விஷத விஷதீகர்த்ரு வாக்யாவமர்ஷாத் ப்ரஹ்ம ப்ராப்த்யர்ஹ கிருஷ்ண பிரணஹிதி விஹிதம் மார்க்கிந்தாவிதானம். ஹேய உபாதேய, ஹேயமான மார்க்கம், உபாதேயமான மார்க்கம். ஹேயமான மார்க்கம்னா தூம மார்க்கம், என பிரமாணம் வந்து அது சொல்ற என்னென்ன ஜிதயம் உபதேசம், அந்த ஹேயமான மார்க்கமான தூம மார்க்கம் பித்திரியானம், அது மாதிரி உபாதேயமான மார்க்கமான தேவயானம் அர்ச்சராதி மார்க்கம், இது ரெண்டத்தையும் திசையம், ரெண்டத்தையும் முக்தி தாத்தா. அவன் தானே சொன்னான், அகம்தா சர்வபாபியோ மோட்சயிஷ்யாமி, நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கறேன். சகதேவ பிரபன்னாய பவாஸ்தீரிச்சு அவயம் சர்வபூதேத்யா நதாம் ஏதம் பிரபன்னம். அதுவும் எம்பெருமானே சொன்னது. அதனால எம்பெருமானே அனுகிரகிச்சிருக்கான், முக்தி தாத்தா நான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பேன். ஆனா நீங்க ஒண்ணு பண்ணணும், சரணடைஞ்சு, நீங்க சரணடைஞ்சா உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பேன். அப்படிப்பட்ட முக்தி தாத்தா கொடுக்கக்கூடியவன் ஹேய உபாதேய மார்க்கம். ஹேய மார்க்கம் என்ன, உபாதேய மார்க்கம் என்ன, ஜதயம் ரெண்டத்தையும் மமுக்ஷோகோ. யார் மமுக்ஷு, நம்மள மாதிரி இருக்குவா எல்லாரும், நமக்கு தான் மோட்சத்தை ஆசைப்படுறோம், எல்லாத்தையும் விட்டுடணும், எல்லாத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் மமுக்ஷு. மோக்தின் வித்தியாசியஸ்தீர் மமுக்ஷோ, எல்லாத்தையும் விடணும்னுட்டு யாருக்கு ஆசை இருக்கோ அவன் மமுக்ஷு. அந்த மமுக்ஷுவான பக்தியோகனுக்கு உபதிசன் இந்த ரெண்டத்தையும் உபதேசிக்கிறார். என்னென்ன யோகி யகா, இந்த ரெண்டத்தையும் சொல்லிட்டார். என்னென்ன சொன்ன அப்படின்னாக்கா, அக்னி ஜோதி ரகசுக்லா ஷண்மாசா உத்தராயம், இந்த மாதிரி அக்னி ஜோதி, இந்த மாதிரி அச்சுராஜமா இருக்கு அப்படின்னு சொன்ன. தூமம் ராத்திரி சதா கிருஷ்ணா, அங்க அக்னி இங்க தூமம், அங்க அகஹா அங்க பகல் இங்க ராத்திரி, அங்க சுக்லபக்ஷம் இங்க கிருஷ்ணபக்ஷம், அங்க உத்தராயணம் இங்க சுக்க இது தட்சிணாயணம். இதே மாதிரியாக பெருமாள் உபதேசிச்சுட்டு யோகியா, எந்த யோகியானவன் கஷ்டன ஏதாவது எந்த ஒரு யோகியும் அப்படின்னு, ஏத சரணி யுகலகித், இந்த ரெண்டு மார்க்கத்தையும், சரணினா மார்க்கம் வழி, இந்த ரெண்டு மார்க்கத்தையும் அறிந்து கொண்டவன், இது அறிந்து கொண்டவன் யுகலகித், ரெண்டு ரெண்டு யுகலம்னா ரெண்டு, சரணின மார்க்கம் ஏத சரணி, பகவானால் சொல்லப்பட்ட இந்த இரண்டு மார்க்கம் மார்க்கங்கள் அத வித்து அறிந்து கொண்டவன், ந முக்கியதே மோகிக்க மாட்டான், அவனுக்கு அஞ்ஞானமே வராது. எப்பொழுதும் அவன் சிந்தனை பண்ணி மோட்சத்தை தான் போவான். இது அகாயத்து அப்படின்னு கீதையில பகவத்கீதை இல்லையோ, அதனால அகாயத்து அவன் பாடினான். என்ன அர்த்தம் பாடினா, என்ன அர்த்தம் பாடுறதுன்றது மனசு ஆகர்ஷகமா இருக்கும். ஒரு வார்த்தைய கர்ண கொடோரமா என் குரல் மாதிரி நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தோம்னாக்க அது புரியாது. அதையே ஒரு ஸ்லோகரூபமா அழகா மனசுக்கு ஆகர்ஷிக்கிற மாதிரி ஸ்லோகத்தையோ விஷயத்தையோ சொன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி எம்பரமா ஆகர்ஷிக்கிற மாதிரி அழக பாடிட்டு போயிட்டான் கீதா. அதுதான் பகவத்கீதா கிஞ்சித் அதீதா. ஹரிசங்கரர் சொல்றார், கொஞ்சம் போறோம், கொஞ்சம் இது பண்ணாலே போறோம். அது மாதிரி கங்கா துவயம், கங்கையினுடைய ஜலம், அந்த மாதிரி கோவிந்தன் நினைக்கோ, மோஷம் தானா வந்துடும். அதனால இதான் விசேஷம், பகவத்கீதா கிஞ்சித் அதீதா. எத்தையோ பகவத்கீதா கிஞ்சித் அதீதா. அதனால பகவத்கீதைன்ற சாமானியம் இல்லை, அது அற்புதமான கிரந்தம். அத நமக்கு பெருமாள் உபதேசித்தார். இது அகாயத்து. அந்த காரணத்தினால அஸ்மாதிருஷ நம்மள மாதிரி இருக்குவா, நம்மள மாதிரி இருக்குவா என்ன பண்ற அப்படின்னாக்கா, அதீதி எதை எதை நம்ம வாசிச்சிருக்கோம், எத்தனையோ நம்ம வாசிச்சிருக்கோம், வாசிச்சா கூட அதுக்கெல்லாம் விசதமாக நமக்கு அர்த்தம் தெரியாது, விசதமாக நமக்கு அர்த்தம் தெரியாது, அதுக்கெல்லாம் நமக்கு ஏதோதோ தெரியும். அதனால அபிஷதமான விஷயங்களை விசதீகர்த்தும் அத விசதமா சொல்றான் எந்திரவன். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், கற்றது கையளவு கண்டவரது உலகளவு, ஆனால் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ரொம்ப குறவு, தெரியாதது ரொம்ப ரொம்ப அதிகம். அது அத்தனையும் எந்திரவன் என்ன பண்றான், எது எது நமக்கு முக்கியமோ அது அத்தனையும் அழக்க விசதீகரணம் பண்றான். விசதீகரணம் பண்றதுனால அவனுடைய வாக்கியமானது இங்க சொல்லப்படுறது. அது சொல்றது அது அந்த பகவானுடைய அதாவது முன்னாடி சொன்னமே அது நைதேசரி பார்த்த ஜானம் யோகியை முச்சத யோகியை முக்கிய கஷ்டன அப்படின்னு அதனால ஞான யோகியை முக்கியது கஷ்டன அப்படின்னு ஸ்லோகம் சொன்னோம். அந்த மாதிரியாக அவன் மனுஷன் அவனுடைய வாக்கியத்தெல்லாம் இங்க சூத்திரகாரரானவர் உதாரிக்கிறார். அவன் மனுஷன்னாக்க ஞாபகப்படுத்துறது உதாரிக்கிறார். அந்த உதாரிக்கிறதுனால இங்க மார்க்க சிந்தை உண்டி சூத்திரகாரர் சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அச்சராஜ மார்க்கத்தை உண்டி சிந்தனை பண்ணுங்கோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். வேற என்ன என்ன அப்படின்னா பிரம்ம பிராப்திக்கு பிரம்மத்தை நாம் அடையணும். அதுக்கு உபயுக்தமா என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் பிரம்ம பிராப்தி அருக பிரம்மத்தை அடைய வேண்டியதுக்கு அதுக்கு அருகமா இருக்கக்கூடியது தகுதி வாய்ந்தது என்ன என்ன கிருஷ்ண பிரணகித விகிதம் பிரணகிதம் மோக்ஷம் இது உபாசனம் சிந்தனம். அதுல என்ன என்ன தேவையோ அத்தனையும் சிந்தனை பண்ணணும். கிருஷ்ண பிரணகித விகிதம் மார்க்க சிந்தா மார்க்க சிந்தையோட கூட என்ன என்ன அதுக்கு தேவையோ உபயுக்தமா இருக்கோ அது அத்தனையும் சிந்திக்கணும். தியானம் பண்ணணும் அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நமக்கு எல்லாம் சரியா முடியும். என்னென்ன வேணும் சொன்ன போறது எப்படி மார்க்க சிந்தைய நம்ம அனுஷ்டிக்கணும் அர்த்தராஜ மார்க்கத்தை அனுசந்தானம் பண்ணணும். அதே மாதிரியாகவே இந்த எது எது பிரம்ம பிராப்திக்கு இதுவா இருக்க அனுகூலமா இருக்கு ஸ்தூல தேகம் இருக்கிறவரையும் தான் பெருமாள் அடைய முடியாது. இந்த ஸ்தூல தேகம் இருக்கிறவரையும் தான் பெருமாள் அடையவே முடியாது. அதனால ஸ்தூல தேகத்தை விடணும். ஸ்தூல தேகத்தை விட்டோம்னாக்க அதோட பலன் என்ன புண்ணியபாப ரூப கர்மா வர உடம்படியா இருக்கும். புண்ணியபாப ரூப கர்மாக்களை விட்டுடணும். அதனால ஸ்தூல தேகத்தை விடுறோம் அதையும் சிந்தனை பண்ணணும். அதோட பலன் சர்வகர்ம க்ஷயம் அனைத்து கர்மாக்களும் நாசத்தை அடைஞ்சிடும். அந்த மாதிரி சர்வ கர்மாக்களை விட்டோம்னாக்க அது எங்க போகும் புண்ணியபாபங்கள் அப்படின்னு எனக்கு நண்பன் யாரோ அவனுக்கு புண்ணியங்கள் போயிடும். எனக்கு யார் சத்ருக்களோ அவளுக்கு பாபங்கள் போயிடும். அது சொன்ன அதையும் சிந்தனை பண்ணணும். அதே மாதிரி அச்சிராதி மாறும் இப்படி ஸ்தூல தேகம் போயிடுத்து புண்ணியபாபங்கள்லாம் போயிடுத்து அப்ப என்ன ஆகும் அச்சிராதி மாறும் நமக்கு கிடைச்சிடும். கிடைச்சிடுத்துனாக்க அதுல போக ஆரம்பிச்சிடும். அந்த மார்க்கத்தையும் சிந்தனை பண்ணணும். அப்படி போற வழியில பிரஜானதி வரும். அந்த பிரஜானதிக்கு போய் அங்க போய் தீர்த்தாமலன் தீர்த்தாமட்டு சங்கல்பத்தினாலே கடந்துடுவான். கருத்து அங்க வாக்கியம் தொழிலி உணர்ந்த ஆகச்சதி பிரஜானதியும் தாம் மனசாத்தியதி அப்படின்னு இருக்கு. மனதினாலேயே தாண்டிடுவான். அத பரமபத சோபானத்துல சுவாமி சாய்க்கிறார் தாம் அது கருத்தால் கடந்து இந்த விரதைய கருத்தால் கடந்து மனசனாலேயே சங்கல்பத்தினாலேயே தாண்டிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த மாதிரி பிரஜானதி தரணம் அதை தாண்டது ஆதிசப்தம் ஆதிசப்தத்தினால எந்திரமானத்தோடு அடைஞ்சி ஆச்சாரியாவளோட சேர்ந்து குருக்கள் குழாங்குடன் அப்படின்ற அதிகாரம் இருக்கிறது. நம்ம ஆச்சாரியாவளோட சேர்ந்து எம்பரமான திருவடி வாரத்திற்கு அடையணும். அப்ப பெருமாளை ஆனந்தமா அனுபவிக்கணும். ஆனந்தமா அனுபவிக்கணும் எம்பரமான் அது அத்தனையுமே நம்ம சிந்தனை பண்ணணும். அதனால கிருஷ்ண பிரணகித விஷயம் விகிதம் கிருஷ்ணன் அனைத்தம் அனைத்து பிரணகித பிரணகித சிந்தனை பண்றது தியானம் பண்றது உபாசிக்கிறது அனுசந்தானம் பண்றது அதுல விதிக்கப்பட்டது. இப்ப சொன்னமே அத்தனையும் சோழ தேகத்தை விடுறது அதுல அந்த சமயத்துல புண்ணியபாபத்தை விடுறது அந்த புண்ணியபாபங்கள் யாராட்ட போறது அதுக்கப்புறம் அர்த்தராஜ மார்க்க பிராப்தி அதன் பிறகு பிரஜாநதி பிராப்தி அங்கே இருந்து தாண்டது அது மாதிரி பெருமா வரைகிறது அத்தனையும் அது மார்க்கிந்தா தானோன்னு அதை உண்டுதான் விதிக்கிறது நினைக்க வேண்டாம். அனைத்துமே இங்க விதிக்கப்படுறது அனைத்துமே விதிக்கப்படுறதுனால இது அத்தனையும் சிந்தனை பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்லுது. இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஹேயோ பாதேய மார்க்க ஜதயம் உபதிஷன் முக்தி தாத்தா முமுக்ஷோ யோகிய கஷ்டனை தத்து தானயுகலவித்து முக்கியத்தை நேத்தியகாயத்து தஸ்மாத் அஸ்மாதீதி அவிஷத விஷதி கர்த்தரு அக்யாவமரிஷாத் பிரம்ம பிராப்தியர்ஹே கிருஷ்ண பிரணஹித விஹிதம் மார்க்க சிந்தா விதானம் கவிதார்க்கிக சிம்மாமய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.